ज्ञानानन्दमयम् देवम् निर्मलस्फटिकाकृतिम् आधारम् सर्वविद्यानाम् अयग्रीवम् उपास्मये श्रीलक्ष्मीवल्लभारम्भाम् विखनो मुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् அங்கனெடுமதிபுடைசூரயுத்தி என்னும் மணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயர்கொண்ட வீரம் தன்னை செங்கனெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லைநகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் தனிமுதல்வன் எம்பெருமான் தன்னை என்று குலோ கண்குளிரக்கானுனாளே. கம்பனின் காவியநாயகன் கம்பராமாயணத்திலே ராமன் பெருமைகளை அனுபவித்து வருகிறோம். இங்கே யுத்த காண்டத்திலே ராமனுடைய பெருமைகளை அனுபவித்து வருகிறோம். இரணியன் வதைப்படலம் என்ற ஒரு அற்புதமான பகுதி. கம்பன் தனக்கே உரிய உரிமையோடு, ஏனென்றால் அவன் பெயர் கம்பன், பூனிலிருந்து எம்பெருமான் தோன்றியதனாலே, கம்பத்திலிருந்து எம்பெருமான் தோன்றியதனாலே அந்த கம்பத்தையே தன் பெயராக வைத்துக் கொண்டான் என்று ஆய்வாளர்கள் அனுபவிக்கிறார்கள். அப்படிப்பட்ட கம்பன் கம்பராமாயணத்திலே வேண்டுமென்றே ராவணன் மந்திராலோசனை என்று சொல்லக்கூடிய ஆலோசனை செய்யும் பொழுது, வீடணன் தன் கருத்தை வெளியிடும் பொழுது, இந்த இரணியன் வதைப்படலத்தை சரியாக சரியாமல் இணைத்திருக்கிறார். இரணியன் கதையை சொல்வதன் மூலம் ராவணனுக்கு ஏற்கனவே உன்னைப் போல ஒருவன் கர்வத்தினாலே தன்முனைப்பினாலே அழிந்து பட்டிருக்கிறான், அடாது செய்தவர் படாது பட்டனர் என்ற ஒரு நிலையை தெரிவிப்பதற்காக இந்த இரணியன் வதைப்படலத்தை கோடிட்டு காட்டுகிறார் விபீஷணன் மந்திராலோசனையிலே. அதை நாம் சில பிரிவுகளாக பிரித்துக் கொண்டு இன்றைய தினம் சிங்கப்பிரானின் பெருமை என்ற தலைப்பிலே அனுபவிக்க இருக்கிறோம். இது அந்த இரணியன் வகைப்படலத்திலே இறுதி பகுதி. சிங்கப்பிரானின் பெருமை. இரணியனும் பிரக்ராதனும் நேரடியாக உரையாடுகிறார்கள். எத்தனையோ முயற்சி செய்து தன் மகனை கொல்ல முடியாமல் போனதனாலே ஊனோடு உயிர் வேறுபடா உபயம் தானே உடையன் தனி மாயினால் யானே உயிர் உண்பல் எனக் கனலா வானேடு நடுங்கிட வந்தனால் மகனையே கொள்வதாக மகனுக்கே யமனாக வருகிறான் தந்தை. உலகமெல்லாம் நடுங்குகின்றன, ஆனால் மகன் பயப்படவில்லை. வந்தானை வணங்கி என் மண் உயிர்தான் எந்தாய் கொலையன் நினையேல் இதுதான் உந்தாதியதன்றுலகாவுடன் தந்தார் கொள நின்றதுதானும். தந்தையே, எல்லோருக்கும் தந்தை ஒருவன் இருக்கிறான், அவனுடைய சொத்தாகத்தான் இந்த உலகம் போராக இருக்கிறது. எனவே அவன் நினைக்காமல் எந்த உயிரையும் கொள்ள முடியாது என்கிறான். அதற்கு பதிலாக தந்தை கேட்கிறான், நான் தானே உலகத்துக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறேன். ஏவரே உலகம் தந்தார் என் பெயர் எட்டி வாழும் மூவரே அல்லராயில் முனிவரே முழுதும் தோற்ற தேவரே பிறரே யாரே செப்புரி தெரிய என்றான். கோபம் மூன்று எழுந்தும் கொள்ளான் காட்டுமேல் காட்சி கொள்வான். எம்பெருமானை பார்க்க வேண்டும், ஒருவேளை வந்தால் பார்க்கலாமே என்ற ஒரு ஆசையினாலே மகனை கொல்லவில்லையா? எனக்கு மேலே யார்? மூவரா, முனிவரா, தேவரா, பிறரா என்று கேட்கிறார். அதற்கு பதில் சொல்லுகிறான் பிரகலாதன். உளவு தந்தானும் பல்வேறு உயிர்கள் தந்தானும் உள்ளூற்று உழைவிழா உயிர்கள் தோறும் அங்கங்கே உரைகின்றனூ மலரினில் வெறியும் எள்ளில் எண்ணையும் மற்றும் கேளாய் அழகில் பல் பொருளும் பற்றி முற்றிய அறிகாணத்த உலகு தந்தான். இந்த உலகத்தை எல்லாம் படைத்தவன், உலகம் யாவையும் தாமல் ஆக்கலும் என்று சொல்லக்கூடிய கம்பன் முதல் பாடலிலேயே அழகிலா விளையாட்டு என்கிறான். அப்போதான் நமக்கு செய்தி தெரிகிறது, ஒருவேளை அந்த அழகிலா விளையாட்டுடையான் என்று சொல்லும் பொழுது நரசிங்கப்பிரானை சிங்கப்பிரானை மனதிலே வைத்துக் கொண்டுதான் கம்பன் அந்த வரியை எழுதினானோ என்று தோன்றுகிறது. காரணம், மாலோலன் என்று சொல்லி விளையாட்டுகள் செய்யக்கூடியவன் அல்லவா மாலோலன். எனவேதான் அழகிலா விளையாட்டு என்று அங்கே சொன்னான். இங்கும் எல்லா உயிரோடும் அவன் இருக்கிறான் என்று சொல்லுகிறான். அது மட்டும் சொல்லவில்லை, என் கண்ணால் நோக்கி காண்டற்கு எங்கனும் உளங்காணிந்தை உன் கண்ணானந்தின் சொன்னால் உறுதியில் ஒன்றும் கொள்ளார். எம்பெருமானை பார்க்க வேண்டுமானால் அன்போடு பார்க்க வேண்டும். அன்பனும் பிடியில் அகப்படும் மலை அவன். ஆனால் நீ அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. மூன்றவன் குணங்கள் சத்துவம் ரஜசு தமசு என்ற மூன்று குணங்கள் உடையவன். செய்கை மூன்று, படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற செய்கை உடையவன். உருவம் மூன்று, பிரம்மன் விஷ்ணு ருத்திரன் என்ற உருவம் உடையவன். சுடர்கொள் ஜோதி மூன்று, சூரியன் சந்திரன் அக்னி. அவன் உலகம் மூன்று, கீழ் உலகம் இடை உலகம் முடிவான உலகம் மேலுலகம். இதற்கெல்லாம் சான்று அவன். இப்படி சொன்ன உடனே என் சொல்லுகிறான், அப்படியா? எல்லா இடத்திலும் இருக்கிறானா? ஆம் இருக்கிறான். அப்படியானால் இரணியில் ஒரு மண்டபத்திலே நின்று கொண்டிருக்கிறான். ஆயிரக்கால் மண்டபம் என்கிறார்கள். ஒரு தூணை காட்டி தூணில் நின்றுள்ள எண்ணின் கல்வன் நிறப்புதி நிலைமை என்றான். இந்த தூணிலே இருக்கிறானா என்றான். பிரகலாதன் சொல்லுகிறார், தூணில் மட்டுமல்லப்பா, சாணிலும் ஊழல் ஓர் தன்மை அணுவினை சதகூரிட்ட கோடிலும் ஊழல் மாமேறு குண்டிலும் ஊழல் இன்னின்ற தூணிலும் ஊழல் நீ சொன்ன சொல்லிலும் ஊழல் இத்தன்மை காணிதி விரைவி நன்றால் நன்றென கனகன் சொன்ன. சாணிலே இருக்கிறார், அணுவினை சதகூரிட்ட கோணிலும் இருக்கிறார். கவனிக்க வேண்டும், ராமாயணத்திலே ரத்தத்தை குறிப்பதற்கு செம்பால் என்று கம்பன் குறிப்பிடுகிறான் என்று ஒரு ஆய்வாளர் குறிப்பிட்டார். அதே போல இங்கே அணுவினை நூறு பிளவாக பிளந்தால் அந்த பிளவுக்கு பெயரை இடுகிறான் கோன் என்று ஒரு பெயர். இதை அறிஞர்கள் கவனிக்க வேண்டும். அனோரணியான் மகதோ மகியான் மாமேறு குண்டிலும் உளன் அணுவினை சடுகூரித்த கோனிலும் உளன் இந்த தூணிலும் உளன் நீ சொன்ன சொல்லிலும் உளன் என்றார். கவனிக்க வேண்டும், நீ சொன்ன சொல்லிலும் உளன். ஏனென்றால் அடுத்த கேள்வியாக உரையாடலிலே தந்தையாகிய இளனியன் பேசுகிறான், உம்பர்க்கும் உனக்கும் ஒத்து உலகும் எங்கும் பறந்துளானே கம்பத்தின் வழியே காண காட்டினி காட்டிடாயல் கும்பத்தின் கரியை கோல்மா கொன்று எனனின் கொன்று உள் செம்பொத்த குதிரி தேக்கி உடலையும் திம்ப நின்றார். அழகாக கம்பன் இந்த உரையாடலை அமைக்கிறார். மிருக உணர்வு உள்ள மனித உணவை இழந்துவிட்ட தந்தையாகிய இரணியன் எனக்கு பிடிக்காத எதிரியாகிய என் குலப்பகவனாகிய அந்த இறைவனை இந்த கம்பத்தின் வழியே நீ காட்டு, காட்டிட இல்லை என்றால் ஒரு வலிய சிங்கம் யானை குட்டியை கொள்வதோல் கொள்வேன் என்கிறான். வலிய சிங்கம் எம்பெருமான் கேட்டுக் கொண்டிருக்கிறான் அல்லவா, என் அவதாரம் எடுப்பது, எப்படி எடுப்பது, எப்படி இவனை கொள்வது என்றெல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கிறான் எம்பெருமான். இவன் சொல்லுகிறான், உன்னை சிங்கத்தை போல கொள்வேன் என்றான். இறைவன் நினைத்தானாம், நாமே இரண்டினை ஏன் சிங்கமாக சென்று கொள்ளக்கூடாது, சொல்லிலும் உடல் என்றான், சிங்கமாக வருகிறேன் என்றான், சிங்கம் போல வருகிறேன் என்றான், சிங்கம் போல உன்னை கொள்கிறேன் என்றான். எனவே எம்பெருமானே அவன் சொன்ன சொல்லையே எடுத்துக்கொண்டு சிங்கமாக வருகிறானாம். ஆனால் நேரடியாக சிங்கமாக வர முடியாது என்றால் அரி சிங்கம், அரி என்றால் சிங்கம், ஆனால் இங்கு நரசிங்கமாக வந்தான். அரிசிங்கமாக வரவில்லை, அவன் அரிய சிங்கமாக வந்திருக்கிறான், நரசிங்கமாக வந்திருக்கிறான், நரகரியாக வந்திருக்கிறான். நாம் மிருகம், நம் மானுஷம், அந்தியம் போதில் அறிவுருவாகி அரியை அழிக்க வருகிறார். எனவே சொன்ன சொல்லிலும் உடல் என்பதை எம்பெருமான் நிரூபிக்கிறான். அது மட்டுமல்ல, பிரகலாதன் கூறுகிறான், என்னை நீ ஒரு யானை குட்டியை சிங்கம் கொள்வது போல கொல்லப் போகிறாயா? ஒருவேளை எம்பெருமான் நான் சொன்னபடி இங்கே வரவில்லை என்றால், இந்த கம்பத்திலே வரவில்லை என்றால் நீ கொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது, நானே இறந்துபடுவேன், என்னுயிர் யானே மாய்வேன், பின்னும் வாழ்வு உகப்பல் என்னில் அன்னவர்க்கு அடியே நல்லேன். எனவே எம்பெருமான் இப்பொழுது நீ சொன்னபடி இந்த கம்பத்தின் வழியே வரவில்லை என்றால் நான் அடியா நல்லன், என்னை பகவான் உகக்கவில்லை என்று பொருள், எனவே நானே இறந்து போவேன் என்கிறார். உடனே அங்கே அந்த தூணானது பிளக்கிறது. ஏன் பிளந்தது தெரியுமா? தானாக பிளக்கவில்லை, இரணியன் இந்த தூணிலே உன் இறைவன் இருக்கிறானா என்று அறிந்தானாம், கையால் ஓங்கி அறிந்தானாம். உடனே அங்கே நரசிங்கம் தோன்றுகிறது. நசை திறந்திலங்க பொங்கி நன்று நன்று என்னனக்கு, விசை திறத்து உருமி வீழ்ந்ததென்ன ஓர் தூணில் வென்றி, இசை திறத்து உயர்ந்த கையால் எற்றினான், எத்தனோடும் திசை திறந்து அண்டம் சீர சிரித்தது செங்கட்டி. ஹரே குவாசௌ குவாசௌ சகல ஜெகதாத்மா வரிதி, எங்குளங்கண்ணன் எங்குளங்கண்ணன் எங்குளங்கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கில்லையா என்று இரணியன் பூண்புழைப்ப, ஆங்கு அப்பொழுதே அவன் வீயத் தோன்றிய என் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தே, எங்கூளம் கண்ணன் எங்கு உளன் எங்கு முளன், நீ சொன்ன சொல்லிலும் ஊழன் எங்கு உளன் எங்கு உளன் எங்கு உளன். நோவேர் இஸ் காட், நவ் ஏர் இஸ் காட் என்று சொல்வார். நோவேர் இஸ் காட் என்ற வாக்கியத்திலே அதே வாக்கியம், நோவேர் இஸ் காட் என்பதே நவ் ஹியர் இஸ் காட் என்று சொல்கிறது என்று சொல்வார். ஆகையினாலே இங்கே பிரகலாதன் எதிரே நின்று கொண்டிருக்கிறான். ஸ்ரீமத கலங்க பரிபூர்ண சசிகோட்டி ஸ்ரீதர மனோகர சட்டாபடல கந்த பாலய கிருபாலய பவாம்புதி நிமக்னோ தைத்யவர கால நரசிம்ம நரசிம்ம. அந்த எம்பெருமான் நரசிங்கமூர்த்தி மாசில் ஒளி கூடி ஒரு கோடி மதி போல மங்கையுடன் மாலழகம் ஒளிரும் அவன் பிடரி, பாவம் அதில் மூழ்கும் என காத்தருளும் பரிவே, பரிவில் பகை மடிய ஒரு மரளி நரசிங்கா. அப்படி நரசிங்கன் அந்த தூணிலே அறிந்தவுடனே வெளியே வருகிறானாம். அந்த நரசிங்கமூர்த்தியை போருக்கு அழைக்கிறான் இரணியன். அவன் சாதாரணமான ஒரு மனிதனாக நினைத்து விட்டார். பிளந்தது தூணும் அங்கே பிறந்தது சீயம் பின்னை, வளர்ந்தது சிதைகள் எட்டும் பகிரண்ட முதலமுற்றும், அளர்ந்தது அப்புறத்து செய்கையார் அறிந்து அரையகிப்பார், கிழந்தது ககனமுட்டை கிழிந்தது கீழும் மேலோ. அப்படி அழகான திருமுகம், ஆயிரம் கோடி வெள்ளத்து அயிலேற்று அவனர்க்கு அங்கு அங்கு ஏயின ஒருவர்க்கு ஓர் திருமுகமோ, ஏ இன ஒருவர்க்கு ஓர் ஓர் திருமுகம் இரட்டி பொன் தோல் கீழ் என கனலும் செங்கண் சிறந்தொரும் மூன்றும் தெய்வ வாயினில் கடல்கள் ஏழும் மலைகளும் மற்றும் ஒற்றும். ஒரு சிங்கப்பிரான் வருகிறான் என்றால் ஒரு சாதாரண சிங்கமாக இல்லையா, சிங்கப்பிரான் நரசிங்கம் தலை முகம் சிங்க முகமாக இருக்கிறது, உடல் மனித உடலாக இருக்கிறது, உலகம் முழுவதும் விஸ்வரூபம் காட்டக்கூடிய நிலையிலே இருக்கிறது. அந்த உருவத்தை பார்த்தவர்கள் பயப்படுகிறார்கள். தன் வயிற்றகத்து வைத்து தந்தது அச்சியம் தாயின் அன்வைத்து ஓரும் தீய அவுணரல்லாரை அண்ணாள் எந்த எம்பெருமான் தன் வயிற்றிலே உலகத்தை எல்லாம் காத்தானோ அந்த எம்பெருமான் இப்பொழுது பயங்கரமான சிங்க உருவத்திலே வந்திருக்கிறான். அந்தியம் போதில் அறியுருவாகி வந்திருக்கிறான். உள்ளில் சாகிலன், புறத்தில் சாகிலன், நள்ளில் சாகிலன், பகலில் சாகிலன் என்றெல்லாம் வரம் கேட்டிருப்பதனாலே அந்த வரத்துக்கெல்லாம் ஏற்ப மனிதனாகவும் இல்லாமல் மிருகமாகவும் இல்லாமல் மனித மிருகமாக நரசிங்கமாக பகலிலும் இல்லாமல் இரவிலும் இல்லாமல் அந்தியம் போதிலே உள்ளும் இல்லாமல் புறமும் இல்லாமல் இடைப்பகுதியிலே வாயிற்படியிலே ஆயுதங்கள் எதுவும் இல்லாமல் நகர்த்தினாலே எம்பெருமான் இரண்டினை கொல்லப் போகிறான். அதற்கு முன்னாலே அங்கே இருக்கக்கூடிய காட்சியை கம்பன் அழகாக வர்ணிக்கிறான். இரணியன் நரசிங்கனுக்கு எதிரே நிற்கிறான். உலகத்தையெல்லாம் அழிக்கக்கூடிய ஒரு ஊழி தீய போல அங்கே எம்பெருமான் நிற்கிறானாம். அங்கே சூழ்ந்து வந்த படை வீரர்களை ஆழிமால் வரையோர் ஏற்றும் சில வரை அண்டகோள சூடிலும் சுவரில் தேய்க்கும் சில வரை புலத்தில் குன்றம் ஏழினோர் ஏற்றிக் கொள்ளும் சில வரை எட்டு திக்கும் காடிலு பிரம்பில் தேய்க்கும் சில வரை தடக்கை காக்கி. பாண்டிச்சேரி புதுச்சேரி தமிழ்நாட்டிலே உள்ளது. அந்த புதுச்சேரிக்கு பாண்டிச்சேரியிலே சிங்கிரி கோவில் என்ற ஒரு அற்புதமான இடம். அங்கே உள்ள எம்பெருமான் 16 கைகளோடு விளங்குகிறான். அதிலே இந்த காட்சியெல்லாம் பார்க்கலாம். ஒரு வீரனை தலையை பிடித்து அந்த கை சுழற்றும், மூக்கை பிடித்து பிருகும், இப்படி எல்லாம் பார்க்கிறோம். அப்படியாக இப்புறத்து அண்டத்து யாரும் அவுணர் இல்லாம எத்தி அப்புறத்து அண்டம் தோறும் தடவின. இந்த உலகத்திலே உள்ள அரக்கர்களையெல்லாம் கொன்றுவிட்டு வேறு உலகத்தில் எங்கேயாவது அரக்கர்கள் இருக்கிறார்களா என்று பார்த்தாலாம் அந்த சமயத்திலே கனகனும் அவனில் வந்த வானவர் கலைகனான அனகனும் ஒழிய பல்வேறு அவுணரானவரை எல்லாம் நினைவதும் முன்னம் கொன்று நின்றது என் நெடுங்கண்சியம் வனை கடல் அவனும் மற்ற மடங்களின் வரவு நோக்கி. இரணியன் வாளை ஏந்திக் கொண்டு நிற்கிறானா, இவ்வளவு அழிவையும் பார்த்த பின்னும் நிற்கிறான் என்றால் அவனும் வீரன் தானே. அப்ப பிரக்லாதன் சொல்லுகிறான், என்ன சொல்லுகிறான் தெரியுமா? வன் தொழில் ஆழிவேந்தை வணங்குதி வணங்கவே உன் பொன் தொழில் பொறுக்கும் அப்பனை பார்த்து மகன் சொல்லுகிறான், தந்தையே இப்போதாவது நீங்கள் வணங்குங்கள், இந்த சிங்கப்பிரான் உங்களை மன்னிப்பார். அப்பொழுது இரணியன் சொல்லுகிறான், கேளுது நீயும் காண கிளர்ந்த கோள் அறியும் கேளில் போல் ஒடுத்தாலும் நீக்கி நின்னையும் துணித்து பின் என் வாளினை தொழுவதல்லால் வணங்குதல் மகளில் ஊழல் நாளினும் உளதோ என்ன அண்டங்கள் நடுக்கணக்கார் அழகாக சொல்லுகிறான். அவன் பொதுவாக கவனிக்க வேண்டிய இடம் கம்பன் பெரிய கவிஞன் அற்புதமான ஒரு செய்தி என்றே சொல்லுகிறான். ஆழ்ந்த செய்தி, கவனிக்க வேண்டும். பள்ளி அறையிலே ஊழல் காலத்திலே ஊழலும் கூடலும் நிகழக்கூடிய இடம் பள்ளி அறை. கணவனும் மனைவியும் காதலனும் காதலியும் பள்ளியறிலே இருக்கும் பொழுது ஆண் என்றும் பெண் என்றும் அந்த வேறுபாடு மறை என்கிறார்கள் உளநூல் அறிஞர்கள். கிழவோன் உயர்வும் மனைவியின் பணிவும் எண்ணும் காலை புரட்சியில் இல்லை என்று சொல்லுகிறார். அதாவது பள்ளி அறையிலே இருக்கும் பொழுது கணவனுடைய ஆண்மை, மனைவியினுடைய பெண்மை சிறிது மாறி அங்கே பெண்மைக்கு ஆண்மை அடங்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இங்கே இரணியன் சொல்லுகிறான், என்ன சொல்லுகிறான் தெரியுமா? வாளினை தொடுவதல்லால் வணங்குதல் மகளிர் ஊழல் நாளினும் உளதோ. நான் பள்ளியறையிலேயே கூட ஊழல் சமயத்திலேயே கூட நான் தான் ஓங்கி இருப்பேன், என் மனைவிக்கு நான் தோற்று போக மாட்டேன். அப்படி இருக்கும் பொழுது இந்த சிங்கப்பிரானிடத்திலே நான் வணங்குவேனா என்று சொல்லும் போதுதான் தெரிகிறது அந்த மனித மனம், அந்த மென்மை, மனித தன்மை இல்லை என்று தெரிகிறது. எனவே நரசிங்கப்பிரான் இரணியன் மார்பை பிளக்கிறார். இதனோடு போர் புரிகிறார். இருவரும் பொருந்த பற்றி எவ்வளவுக்கும் மேலாய் ஒருவரும் காணாவண்ணோ உயர்ந்த கோமை கூறி வெறுவரும் தோற்றத்து அஞ்சா வெஞ்சின அவுணல் மேறு அறுவரை ஒத்தானல் அல்லவையெல்லாம் ஒத்த அவுணன் மேறு அறுவரை ஒத்தானல் அல்லவையெல்லாம் ஒத்த. இரண்டு பேரும் போர் புரிகிறார்கள் துவந்த யுத்தமாக. பொருந்த பற்றி மேல் உலகுக்கும் கீழ் உலகுக்கும் கடலை போல கர்ஜனை புரிகிறார்களாம். ஆள் போலி முழக்கில் இப்படியெல்லாம் சண்டை நடக்கிறது. அந்த சமயத்திலே இளைஞனை எம்பெருமான் என்ன செய்கிறார்? போன்ற இணைய தன்மை பொருவியது இணையது என்று தான் தனி ஒருவன் தன்னை உரை செய்யும் தரத்தினானோ வான் தரும் வள்ளல் வெள்ளை வள்ளுகில் வயிற மார்பில் உன்றலும் உதிர வெள்ளம் பரந்துளவு உலகம் எங்கும். சிங்கப்பிரான் இரணியனை தன்னுடைய வள்ளுகிர் பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தான் என்றால் கோதை பிராட்டி. ஆயவன் தன்னை மாயல் அந்தியில் அவன் பொன் கோயில் வயலில் மணிக்கவன் மேல் வயிறவாள் உகிரில் வாயில் மீ கெழு குருதி பொங்க வெயில் விரி வயிறமால் தீயழப்பிறந்து நீக்கி தேவர்கள் இடுக்கல் தீர்த்தல். இரண்டினை மார்பை பிளந்து கொள்ளுகிறான் எம்பெருமான். அதனால் ஒருவர் சொன்னார், எம்பெருமான் ஏன் மார்பை பிளந்தான் என்றால், எல்லார் உள்ளத்திலும் நான் இருப்பேனே, எல்லார் மனத்திலும் நான் இருப்பேனே, இவன் மனத்திலே இவன் இதயத்திலே நான் இல்லையா என்று பார்க்கத்தான் அவன் அந்த மார்பை பிளந்தான் என்று கூட சொன்னார். இப்படி தேவர்கள் எல்லாம் நரசிங்கத்தை கண்டு, சிங்கப்பிரானின் சீற்றத்தை கண்டு பயந்து ஒதுங்குகிறார்கள். அப்பொழுது பிரம்மதேவன் நரசிம்மமூர்த்தியை கொண்டாடுகிறார். தன்னை படைத்ததும் தானே எனும் தன்மை பின்னை படைத்ததுவே காட்டும் பெரும் பெருமை. உன்னை படைத்தாய் நீ என்றால் உயிர் படைப்பான், என்னை படைத்தாய் நீ எனும் இதுவும் ஏத்து ஆமோ. உலகத்தெல்லாம் படைத்த நீ என்னையும் படைத்தாயப்பா, அதனாலே என்னை படைத்து நின்னுடே என்னை நிருமித்தாய். நின்னருளால் என்னுடைய பொருள் யாவரையும் யானீந்தேன் பின்னிலே முன்னிலே எந்தை பெருமானே பொன்னுடே தோன்றியது ஓர் பொற்கடனே பொருள்கின்றேன். பொன்னால் ஆகிய பொற்களம் போல நீதான் என்னுடைய தலைவனாக வழிகாட்டியாக நெறிகாட்டியாக இருக்கிறாய். அப்பொழுது எம்பெருமான் சிங்கப்பிரானுடைய சீற்றத்தை தணிப்பதற்காக பிரார்த்தி வருகிறாள். பூவில் திருவை அழகின் புனை களத்தை யாவர்க்கும் செல்வத்தை வீடனும் இன்பத்தை ஆவித்துணையை அமிதும் திறந்தாலை தேவர்க்கும் தம்மோயை ஏவினார் பாச்செல்ல. அகோபிலே கருணசைல மத்தியே கிருபாவசால் கல்பித சந்நிதானம் லட்சுமியா சமாலிங்கிதவாம பாகோ லட்சுமி நிசிம்மம் சரணம் பிரபத்யே. பிராட்டி எம்பெருமானின் சீற்றத்தை போக்குவதற்காக பூவில் திருவை அழகில் புனை கலத்தை யாவர்க்கும் செல்வத்தை வீடெனும் இன்பத்தை ஆவித்துணையை அவிழும் பிறந்தாலை கல்யாணம் அவிகல நிதி காபிகாருமா நித்யா மோத நிகமவசாம் மௌரி மந்தாரமாலா சம்பத்திவ்யா மது விஜயினா தண்ணி சத்காம் சாமி சைஷா தேவி சகல புவன பிரார்த்தனா காமதேனு தேவர்க்கும் தம்மோய ஏவினார். அப்படி செம்மாமரை பொருட்டில் செம்மாந்து வீட்டிருக்கும் நந்தா விளக்கை நடுந்தாளிலங்கொழுந்தை முந்தா உலகும் உயிரும் முறை முறையே தந்தாளை நோக்கினான் தன்னொப்பு ஒன்று இல்லாதான். இப்படி லட்சுமி நரசிம்மனாக காட்சியளிக்கிறானான். அந்த லட்சுமி நரசிம்மன் பிரகலாதனை பார்த்து, அப்பா குழந்தாய் உன் பெருமையை நான் மெச்சுகிறேன். நான் ஏன் தெரியுமா, உந்தையை உன் முன் கொண்டு உடலை பிளந்தலைய சிந்தை தளராய் அறம் பிழையா செய்கையாய் அந்த மில அன்பு என்மேல் வைத்தாய் அழியத்தாய் எந்த இனி இதற்கு கைமாறியாதென்றான். உன்னுடைய அப்பனை உன்னுடைய தந்தையை நேரிலே நானே கொல்லும் போது கூட என்மேலே கருணை அதாவது என்மேலே ஆசை காட்டி என்மேலே அன்போடு பக்தியோடு இருக்கிறாயே, இப்படிப்பட்ட ஒரு பெருமை யாருக்கு கிடைக்கும், உன்னை போன்ற ஒருவன் எப்படி கிடைப்பான் என்று கேட்கிறான். எனவேதான் உனக்கு ஒரு வரம் தருகிறேன், கொல்லே மெய் உன் குலத்தோரை குற்றங்கள் எல்லை இல்லாதன செய்தாரே என்றாரோ இனிமேல் உன் குலத்திலே பிறக்கும் யாரையும் குற்றம் செய்தாலும் கொல்ல மாட்டோம். எனவேதான் அடுத்து பரி சக்கரவர்த்தி இடத்திலே கொல்லாமல் சூழ்ச்சியாக அவை அடக்குகிறார். பிரகலாதன் காலிலே விழுந்து வரம் பெறுகிறார். முன்பு பெறப்பெற்ற பேரோ முடிவில்லை பின்பு பெறும் பேரும் ஒன்றோ பெறுகுவேனில் என்பு பெறாத இழி பிறவி எய்தினும் அன்பு பெறும் பேரு அடியேற்கு அருள் என்றார் பிரகலாதன். எத்தனை பிறவி எடுத்தாலும் எம்பெருமானே உனக்கு நான் அடிமை செய்ய வேண்டும் என்று சொல்ல, எம்பெருமான் உள்நாள் உளவாய் நீ என் போல் உலை என்றான். பிரகலாதனே சிரஞ்சீவியாக இருக்க வேண்டும் என் போல் உலை என்றான். எனவே எவன் ஒருவன் எம்பெருமானை தொடர்ந்து நினைக்கிறானோ அனல் யா கிருத்தயம் தோமா ஏ ஜனா பிரதிபாததே தேசா நித்யாவித்தானாம் யோகக்ஷேமும் மகாமியகம். அது மட்டும் சொல்ல, என்னை தொழுது எழுதி எய்து பயன் எய்தி உன்னை தொழுது ஏற்றி உய்க உலகெல்லாம் என்னை தொழுது என்ன பயனை பெறுகிறார்களோ அதே பயனை உன்னை தொழுதால் பெறுவார்கள் என்று சொல்லி வானவர்க்கும் நீயே இறை தொல் மறைவல்லோர் மல்லர் உரு ஒளியாய் நாளும் மலர்கனி. எனவே பிரகலாதனை வாழ்த்தி பிரகலாதனுக்கு முடிசூட்டுகிறார். தேவர்களை கொண்டு பிரகலாதனுக்கு முடிசூட்டப்படுகிறது என்று வரமருளி எவ்வுலகும் கைகூப்ப உண்டில் முழகும் முழங்க முடிசூட்ட நின்ற அமரர் அணிவீரும் நேர்ந்து இவனுக்கு ஒன்று பெருமையை உரிமையை புரிக என்ற. இப்படியாக பிரகலாதன் மூன்று உலகங்களுக்கும் தலைவனாகிறானாம். இந்த கதையை ராவணனுக்கு விபீஷணன் சொல்லுகிறான். ஈதாகும் நிகழ்ந்ததையும் பெருமான் என் மாற்றம் யாதானுமாக நினையாதீகேதியில் ஈதாய் விளைதல் நினை தின்னம் என செப்பினான் மேதாவிகட்கு எல்லாம் மேலானமின்மைய. இப்படி விபீஷணன் ராவணனுக்கு ஏற்கனவே இரணியன் என்ற ஒருவன் முரணியனாக இருந்து கர்வத்தினாலே தன்முனைப்பினாலே அழிந்து போனான் என்று கதையை சொல்லி நீங்கள் இந்த கதையில் இருந்தாவது உண்மை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்ல முதலையும் மூர்க்கனும் கொண்டது விடா என்ற காரணத்தினாலே ராவணன் இதிலிருந்து உபதேசம் பெறாமல் இவருக்கும் நன்மையை தெரிந்து கொள்ளாமல் விபீஷணனை சினத்தோடு பேச ஆரம்பிக்கிறான். எனவே தனக்கும் கேடு சூழ்ந்து தன்னுடைய நாட்டுக்கும் கேட்டை அளிக்க நினைக்கிறான் போலும் ராவணன். எனவே இப்படிப்பட்ட அருமையான இரணியன் வதைப்படலத்தை ராவணன் மந்திராலோசனையிலே விபீஷணன் சொல்வதாக ஸ்தம்பத்திலிருந்து தோன்றிய எம்பெருமானாகிய சிங்கப்பெருமானை தன் வழிபடு தெய்வமாக கொண்ட கம்பன் தன் பெயரையே கம்பன் என்று வைத்துக் கொண்டான் என்று ஏற்கனவே பார்த்தோம். அப்படிப்பட்ட அந்த சிங்கப்பிரானை நாமும் தொழுது மாலோலன் அவனுடைய விளையாட்டுக்கு நாமும் உறுதுணையாக இருந்து அவனுடைய அருளை பெறுவோமாக என்று சொல்லி ராமனை எண்ணிமகிழ்ந்திடு நெஞ்சதில் காமமகிழ்ந்து தெளிந்திடுமே பூமகள் நாதன் புரிந்திடு நன்மையை புன்மையாவும் புகழ்ந்திடுமோ தேனாமற் பொய்கையில் மினினம் துள்ளிட தென்றரும் தென்னையும் சூழ்ந்திடலே வானவர் கையை தொடவண்டினமாற்கடவாய்த்தொழி சூழ் வகுழார் நிமிங்களாசாதனபரி மகாச்சாரிய புரோகமி சர்வை சபூர் வீராச்சாரியை மங்களம் லக்ஷ்மி வல்லபசங்கல்ப வல்லபாய மகாத்மனி ஸ்ரீமத் விகணசே பூயாதித்ய ஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.